రామాంజనేయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం చక్రేనాథ సమారంభా నాథయామున మధ్యమా అప్పుదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతశ్చరితరాణి కృణాయ మేనే అస్మద్గురో భగవతోస్తు దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్థిన పులవతే కులాభిరామం శ్రీమత్ సదంగ్రీవలం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్స మహదాపయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ వక్తాంగిరిదేను పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థకం శ్రీ శఠోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినానింద్రుం శంకురుహూరింద్రుం మరువినియవన్పురునవింద్రుం అరుమరేహల్ అందాది చేయిదాన్ అడియినయే ఎప్పొழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் முன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாவிரெஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏ இந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலஸ்வாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரா சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோழை மதிலரங்க வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரம் ஈன்ற முதல் தாய் சதகோ பன்முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் வெய்யா உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி சுக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடீந்து தேரிடா శ్రీమత్ శ్రీ పురుకేశ క్లిప్త షటజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా స్థితిర సూర్యుక్త కార్యక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంత లక్ష్మణ మునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం సఠారి నామానమహం ప్రపద్యే. తిరువాయిమొళిలే ఐందాం పత్రే ఒన్పదాం తిరువాయిమొళి మానే నోక్కు నల్లీర్ என்பதாக ஆரம்பிக்கிறது. ஐந்தாம் பத்து முழுவதுமே ஸ்ரேயஸ்பிரதன் ஸ்ரேயோ தாதா ஸ்ரேயஸ்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது விஷயமான ஸ்ரேயஸ் சத் ஹேதுதாதா பிரபதன சுலபா அப்படின்னு சொல்ற, அதாவது சகல ஸ்ரேயஸ்களுக்கும் பிரதான உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான், எல்லா நன்மைகளுக்கும் முக்கிய உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பத்திலே ஆழ்வார் சாதிக்கிறார். பிராப்தம் சக்தி பிரதம் ஸ்ரீபதின் இக தசகே ஸ்ரேயசாம் ஏகஹேதும் என்பதாக சுவாமி தேசியனுடைய திருவாக்கு. அதிலே இதற்கு முன்னாடி எட்டு திருவாய்மொழி வரையிலே நாம் பார்த்த விஷயங்களை பார்த்தால் அதை கொஞ்சம் திருப்பி பார்த்தோமானால், ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் பரிபூர்ண சம்ஸ்கிரேசம் அப்படிங்கிறது கிடைக்காமினாலே அவர் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கு. நாயிகாபாவத்திலே எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் பாடின திருவாய்மொழி இதுல நிறைய இருக்கு. இதற்கு முன்னாடி இப்போது ஒன்பதாம் திருவாய்மொழி பார்க்க போறோம். இது திருவள்ளவாள் எம்பெருமானுடைய திருவாய்மொழி. இதற்கு முன்னாடியாக ஆறாவதே என்பதாக ஆரம்பித்து திருக்குடந்தையிலே எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். எம்பெருமானை அனுபவிக்கிறார் என்று சொன்னால் எம்பெருமானை அனுபவிக்கணும் என்பதற்காக அவர் வந்து அறற்றுகிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எம்பெருமானே அம்மா மலர் கண் வளர்கின்றானே என்னான் செய்கிறேனே அப்படின்னு எம்பெருமான் கண் மலர்ந்தருளி என்னை கடாட்சம் செய்யவில்லையே நான் என்ன செய்வேன் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே என்றும் யாழ் நிசையே அமுதே அறிவின் பயனே அரியேறே சரியேன் இனியும் சரணம் தந்து உன் சன்மம் கடையாயே என்பதாக பலவிதமாக பிரார்த்தனைகளை எல்லாம் செய்கிறான். நான் இன்னும் சம்சாரத்தில் இருப்பதா உனக்காற்பட்டும் சம்சாரத்தில் இருப்பதா என் ஜென்மத்தை களைய வேண்டாமா இப்படி எல்லாம் ஆழ்வார் கிடந்து அலற்றுகிறார். அதாவது இப்படி ஆறாவ முதாழ்வாரோடே கலந்து பரிமாற ஆசைப்பட்டு பெறாமையாலே கிடந்து அலற்றின ஆழ்வார் என்பதாக சாட்சாத்காரம் சொல்கிறார். ஆறாவது ஆழ்வார் அப்படின்னா பெருமாள் ஆறாவது பெருமாள் அவரோடு அப்படியே கலந்து பரிமாறணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்கல. அதுக்கு முன்னாடியும் அங்கே ஸ்ரீவர மங்கலத்திலே எம்பெருமானோடு கலந்து பரிமாறணும் தான் ஆசைப்பட்ட. ஆனா அதுவும் நடக்கல. ஸ்ரீவர மங்கலத்திலே பெருமாள் வந்து நானே பரம உபாயம் என்பதை காட்டி கொடுத்தார். அதில் ஆழ்வார்க்கு ஒரு திருப்தி இருந்தது. இங்கே வந்து ஆறாவது பெருமாள் ஆச்சே, அதனால உருக்குகின்ற பெருமாள் அந்த பெருமாள் கிட்ட போய் கலந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் நடக்கல. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தா, திருவள்ளவாள் எம்பெருமான் ஆழ்வார்க்கு சேவை சாதிக்கிற மாதிரி கிட்ட வரான். அப்போ திருவள்ளவாளிலே போய் அங்கே அந்த எம்பெருமானை சேவித்தால் தான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் என்பதாக ஆழ்வார்க்கு தோன்றிற்று. அதனாலே திருவள்ளவாள் போவதற்காக கிளம்புகிறார். அப்படின்னு உனக்கு ஆட்பட்டும் அடியேனும் உழல்வேனோ என்று தாம் கூப்பிடச் செய்தேயும் ஆறாவது முதல்வார் ஒன்றும் பேசாதிருந்த அளவிலும் மூர்ச்சா பண்ணர் ஆகாதே கடல் நிலவையே சரணாக கொண்ட என்கிறபடியில் தற்சரணகமனங்களையே பிராபிய பிராபகங்கள் என்கிற அத்தியவசாய லாபத்தாரே தரித்து நின்ற ஆழ்வார் அப்படிங்கிறார். அதாவது முதல்ல ரொம்ப வியசனம் இருக்கு, துக்கம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு, எம்பெருமானோடு கடக்க முடியலையே அப்படின்னு. அதே சமயம் ஆறாவது பெருமாள் இருக்காரு, ஆறாவது ஆழ்வார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம். அந்த பெருமாள் தான் ஆழ்வார் எவ்வளவு கூட்டும் வரல, ஆனாலும் அவர் ஒரு காரியம் பண்ணாரா தன்னுடைய திருவடிகளையே உபாயம் அப்படிங்கிற புத்தி ஆழ்வார்க்கு அப்படி ஸ்திரமாக இருக்கும்படி பண்ண, ஆரணுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் சொல்லும். இங்கேயும் சொல்லும் போது கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூ சடகோபன் அப்படின்னு சொல்ற எம்பெருமான் வந்து அந்த முக்கிய பலனாக சம்ஸ்கிருஷத்தை கொடுக்கலன்னா கூட ஆழ்வார் சேரி இருக்கும்படியாக நானே உபாயமா இருக்கேன் உனக்கு என்ன குறை அப்படிங்கிற புத்தி எல்லாம் கொடுக்கற. அதனாலே ஆழ்வார் கொஞ்சம் உயிர் தரிக்க முடியலாம், இல்லட்டா உயிர் தரிக்காது. எம்பெருமானை பிரிஞ்சு தரிக்க மாட்டார். சரியேன் அப்படின்னு தான் சொல்றாரு. சரியேன் இனியும் சரணம் தந்து என் சன்மம் கிடையாது உன்னை பிரிவுமே தரிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றார். ஆனா கூட எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளே பிராபியம், எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளே பிராபகம் அப்படின்னு இந்த புத்தி இருக்குயோ இதை எம்பெருமான் கொடுக்கறான். இது யாருக்கு இருக்கு, எத்தனை பேருக்கு இருக்கு, யாருக்கும் கிடையாது. எம்பெருமான் இதை கொடுத்து இது மகாலாபம். எம்பெருமானே நேரை கிடைத்தால் என்ன லாபமோ அதற்கு சமமான லாபமாகும் இது. இந்த புரிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன், எம்பெருமானே உபாயமும் உபயமும் அப்படிங்கிறது புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் எம்பெருமான் கிட்ட கிடைக்க போறான், வேற என்ன வேணும் நமக்கு. அதனால மோட்சம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த புத்தி கிடைக்கிறதும் இந்த ஒரு அத்தியவசாயம்னு சொல்றார். அத்தியவசாயம்னா திருடமான எண்ணம், நான் எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு எம்பெருமான் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே பார்த்துக் கொள்வான், நான் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம். இந்த அத்தியவசாயம் எம்பெருமான் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மோட்சம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அதனால இந்த அத்தியவசாயம் இந்த நிச்சயம் இதே ஆழ்வாருக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கான். அதனாலே ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா உயிர் தரிக்க முடியுது அவருக்கு. அதனால அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் தரித்து நிற்கக்கூடிய ஆழ்வார் என்ன பண்ணலாம், ஆனால் ஆறாவது ஆழ்வார் சேவை சாதிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திருவள்ள வாழில இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இருக்கக்கூடிய இருப்பை ஆழ்வாருக்கு காட்சி அருளினானாம். ஆழ்வார் மனசிலே படும்படியாக சர்வேஸ்வரன் அதிபகுல நேரட்டு செய்ய கல்யாண வகுவித விபவ சமர்த்தனாய்கொண்டு திருவல்லவாடிலே தான் வாழ்கிற வாழ்வை தம்முடைய திருவுள்ளத்திலே சாட்சாத்கிருதமாகும்படி காட்டியருளக் கண்டு. திருவல்லவாழ் ஆச்சரியமான ஒரு கேரள திவ்ய தேசம்தான் ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய கேரள திவ்ய தேச மங்களாசாசனங்கிறது இங்கே தான் ஆரம்பம். இதுதான் முதல்ல திருவள்ளுவாழ்ல தான் ஆரம்பம். இங்கே மலைநாட்டு திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசங்கள் எல்லாவற்றுமே பாடின ஆழ்வார் நம்மாழ்வார் ஒருத்தர் தான். இங்கே 13 திவ்ய தேசங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுல திருவள்ளுவாழ்ந்து மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசம் திருவல்லா என்பதாக சொல்வார்கள். அந்த பெருமாள் இந்த ஊருக்கே இருக்கக்கூடிய ஒரு செழிப்பு. எத்தனை தோட்டங்கள், எல்லா தோரையும் பெருமாள் தோட்டங்கள் மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மனுஷர்கள், வைதிகர்கள், வேத கோஷங்கள், யாகத்தினுடைய ஹோம புகைகள், இது எல்லா தோரையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எல்லா தோரையும் திருவள்ளுவாழ்ந்த எம்பெருமான் பரம ஆனந்தத்தில் இருக்கான். வைகுண்டே பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தை பாகவதி சகன். வைகுண்டத்துல பெருமாள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பாகவதர்கள் பக்தர்கள் அங்க இருக்கிறபடினால, நித்தியசூரிகள் முக்தர்கள் எல்லாரும் இருக்கிறபடினால, எல்லாரோடையும் ஆனந்தமாக குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு தாய் தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் சகல குழந்தைகளோடும் சேர்ந்து துக்கமே இல்லாமல் சுகமா இருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை வைகுண்டத்துல நடத்திட்டு இருக்கான் எம்பெருமான். அதற்கு சமமான ஒரு குடும்பம் இங்க திருவள்ளுவாழ்ல எதிர்வாணத்து கிடைச்சிருக்கும். ஏன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள்லாம் மாதிரி இங்கேயும் நல்ல ஆச்சரியமான தோட்டங்கள்லாம் இருக்கு. வைகுண்டத்தில் இருக்க பாகவதர்கள் இருக்க மாதிரி இங்கேயும் எம்பெருமானுக்கு யாகங்கள்லாம் செய்யக்கூடிய வைதிகர்கள் இருக்கா. வைகுண்டத்துல சாமகானம் கேட்கிற மாதிரி இங்கேயும் சாமகானமும் வேதகோஷமும் உடாத கேட்டு இருக்கு. அதனால இங்கே எந்த குறவும் இல்லை. சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா, நான் இங்கே இருக்கும்போது வைகுண்ட வாசியாக்கி நமே திலாசாகன். அந்த மாதிரி திருவள்ளுவாள் எம்பெருமான் இந்த திருவள்ளுவாள் இருக்கும்போது வைகுண்டத்துக்கு சமமான போகத்தை இங்கேயே பெற்றுக்கொண்டு ஆனந்தமா இருக்கார். அந்த தன்னுடைய இருப்பை ஆழ்வார்களுக்கு அவர் காட்டி கொடுத்தாராம், அதாவது சேவை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்த உடனேயே ஆழ்வார்க்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டா, உடனே திருவள்ளுவாள் போய் அங்க போய் பெருமாளை சேவிச்சோன்னா தம்முடைய மனோரசம் மொத்தமும் சபலமாயிடும். இவர் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இந்த பெருமாள் தனக்கு வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை பண்ணுவார் அப்படின்னு ஆழ்வாருக்கு தோணித்தான். உடனே அங்கிருந்து திருவள்ளுவாள் போவதற்காக அவர் வந்து கிளம்புறார். ஆனால் ஆழ்வார் போக வேண்டாம் என்பதாக பக்கத்துல இருக்கக்கூடிய சில பேர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். யாருன்னா ஆழ்வார்களுக்கு வேண்டியவர்கள், ஆழ்வாருடைய தோழிகள். இப்ப ஆழ்வார் நாயிகா பாவத்தில் இருக்கார். நாயிகா பாவத்திலே ஒரு நாயிகையானவர் தன்னுடைய நாயகரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு துறை என்கிற ஒரு துடிப்பு, நாயகனை பார்க்காமல் உரி தரிக்க முடியாது என்று இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு. அந்த துடிப்பிலே நாயகையானவர் கலந்தினால் பக்கத்தில் இருக்க தோழிகள் எல்லாம் சில விஷயங்களை சொல்வார்கள். நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் அம்மா, நீ இங்கே அவ்வளவு தூரம் அங்க போறியே, அங்க அவ்வளவு தூரம் உன்னால போக முடியுமா, உன் சரீரம் இருக்கிற நிலைக்கு அவ்வளவு தூரம் போக முடியுமா, ஏற்கனவே நீ மெலிஞ்சு இருக்கிறாயே, ஏற்கனவே ரொம்ப வாக்கத்துடன் இருக்கிறாயே, அதனால நீ இங்கிருந்து அவ்வளவு தூரம் போவது சகாது என்பதாக சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். எதற்காக அப்படின்னா இவள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பரிவினால்தான் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி தோழிகள் எல்லாம் வந்து ஆழ்வார்கிட்ட சொல்றாளாம், இங்கிருந்து திருவள்ளுவாழ் போகணும் அப்படின்னு ஆழ்வார் கிளம்பும் போது அவர்கள்லாம் சொல்லுகிறாளாம், தம்முடைய அத்தியந்த சுகுமாரமான திருமேனியிலே பரிவாலே தம்மை நிஷேதிக்கிற பந்து வர்க்கங்களை குறித்து தம்முடைய தசையை சொல்லுகிறார். அப்போ அவர்கள்லாம் கருகிறார்களாம், வேண்டாம் இந்த நிலைமையில நீ போக வேண்டாம், ஏன்னா எம்பெருமானை பிரிஞ்ச நிலைமையில மிகவும் வாட்டத்தோடு இருக்கக்கூடிய நீ இங்கிருந்து அவ்வளவு தூரம் போவதுங்கிறது நடக்காது, உடம்பு தாங்காது, அதனாலே போக வேண்டாம் என்பதாக தோழிகள் நிஷேதிக்கிறார்கள், தடுக்கிறார்கள். அப்போது அந்த தோழிகளை பார்த்து ஆழ்வார் அருள் செய்யும் பாசுரம் தான் இந்த 10 பாசுரம். என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த திருவள்ளுவாழ்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய வைபவங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய இருப்பு, இதெல்லாம் அப்படியே என் மேலே வேற வந்து வீசுகின்றன, எனக்கு அப்படியே காட்சி கொடுக்கறது எல்லாம். அப்படி கேட்டா அதை பிரிந்து நான் எப்படி இருக்க முடியும், அந்த எம்பெருமானை சேருவது நான் என்னாலோ என்னைக்கு சேரப்போகிறேனோ என்று இப்படியாக ஆழ்வார் அறக்கக்கூடிய பாசம் தான் இப்போதும் வருது. அந்த தோழிகளை பார்த்து சொல்ற பிள்ளானுடைய சீ சுத்தி பூர்த்தியாக பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். திருக்குடந்தையிலே புக்கை எடுத்தும் தம்முடைய அபேட்சிதம் கிடையாமையாலே திருவல்லவாயிலே செல்லில் தம்முடைய மனோரகங்களை பூரிக்கும் என்று அங்கே போக புக்கு திருக்குடந்தையில கிடைக்கல, திருவள்ளவாயில போகலாம். என்ன திருவள்ளவாய் வரும்படியாக பெருமாள் தேவை தந்தாராம், உடனே அங்க போகலாம். கடந்த பலகானியாலே முட்ட போக மாட்டாதே அத்தியந்தம் அவசந்தரான ஆழ்வார். நாயிகா பாவத்துல ஏன் பேசுறார் அப்படின்னு கேட்டா, அதாவது நாயிகா பாவம் என்ன அர்த்தம் கேட்டா, நாயகனோடு சேர்ந்து இருக்கணும், நாயகனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை. நாயகன்கிட்ட அத்தியந்த பிரேமத்தினால அவனை பிரிந்து இருக்க முடியாத ஒரு நிலைமை. சரி, அங்க போலாமே அப்படின்னா போகவும் முடியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமை இருந்தா அது நாயிகா பாவம். அந்த ரீதியில ஆழ்வார்க்க இருக்கார். திருவள்ளுவாழ்க்கு போகணும்னு பார்க்கிறார். திருவள்ளுவாழ் பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. சரி, திருவள்ளுவாழ்க்கு போகலாமே அப்படின்னு பார்த்தார்னா, போக முடியாத அளவு பலமானியாலே அப்படிங்கிறார். அவருக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை, ஒரு சரீரம் தாங்காது. ஏன்னா ஏற்கனவே எம்பெருமானை பிரிந்து பிரிந்து பிரிந்து அந்த பிரிவுனாலே வாட்டத்தோட இருக்கிற அப்படின்னாலே ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சா கூட அதுக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்க. அதனாலதான் தோழிகள்லாம் இதை பார்த்து போக வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால அந்த நிலையில இருக்கக்கூடியனாலே இது ஒரு நாயக்கனுடைய நிலை. மற்ற பேர்களுக்கெல்லாம் இந்த நிலை வராது. நாயகனை விட்டு பிரிந்து இருந்து அதனாலே வரக்கூடிய துக்கமும், அந்த துக்கத்தோடு இருந்தா கூட நாயகனை போக பார்க்க போகலாம்னு நினைக்கும் போது போக முடியாத ஒரு நிலைமையும் அப்படிங்கிறது, அது ஒரு தனிப்பட்ட ஒரு அழகான நிலைன்னு சொல்லணும். அதாவது துக்கமா இருந்தா கூட பின்னாடி பெரிய ஆனந்தத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில ஆழ்வா இருக்க அப்படின்னா அது நாயிகா பாவத்துல அது வெளியேற. எம்பெருமானோட விசிலேஷித்த ஒரு பிராட்டி தசையை உடையராய் தம்முடைய தசையை அஞ்ஞாபதாசத்தாலே பேசுகிறார். எம்பெருமானோடு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பிராட்டி மாதிரி இருக்கிற அப்படின்னாலே அதை பேசுறாராம். எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி இவ்வாற்றாமையாலே திருவல்லவாழுக்கு அனைத்தாக இருந்த ஊரில் திருச்சோலையும் அங்குள்ள பரிமளத்தை கொண்டு புறப்படுகிற தென்றலும் அங்குற்றை சோலைகளில் மதுபான மத்தமான வண்டுகளுடைய இனிதான நிரற்றோசைகளும் வைதிக கிரியா கோலாகலங்களும் ஹோம தூமங்களும் மற்ற உண்டான சம்பிரமங்களும் எல்லாம் உள்ளே புகப்பெறாதே இருக்கிற தன்னை மிகவும் நலிய அத்தாலும் நோவுபட்டு திருவல்லவாயிலே புக்கு பரிமாற ஆசைப்பட அவற்றை கண்டு நீ நினைக்கிற இது ஈடல்ல என்று தோழிமார் நிரோதியா நிற்க தன் ஆட்சியை ஆவிஷ்கரித்து அவர்களையே அனுநனியா நின்று கொண்டு திருவல்லவாயிலே புக்கு நினைத்தபடி பரிமாற வல்லேனே என்று அவர்களை குறித்து சொல்லுகிறாள். வெறுமையிருக்கு உத்தனையும் திருவள்ளுவாள் எம்பெருமான் தானே. அவ்வாறு வெறுமை இருக்க விட்டாமல் தன்னுடைய வைபவங்களை எல்லாம் காமிக்கிறார். என்ன அர்த்தம் கேட்டான்னா, திருவள்ளவாளுக்கு அனித்தாக இருக்கிற ஊரில் அங்க இருக்கக்கூடிய திருச்சோலை, அங்க இருக்கிற உத்யானம், அங்கிருந்து இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதனுடைய வாசனைகள், தென்றல் காற்று, அந்த தென்றல் காற்றுனாலே வரக்கூடிய வாசனை, அப்புறம் அதுல வண்டுகள், மதுபான மத்தங்களான வண்டுகளுடைய ஓசைகள், அதுபோல வைதிகமான யாகங்கள் முதலானவை, ஹோம புகைகள் முதலானவை, வேத கோஷங்கள் முதலானவை, இன்னும் என்னென்ன பரபரப்பு உண்டோ, சம்பிரமங்கள் என்னென்ன உண்டோ எல்லாம் உள்ள இருக்கிறது எல்லாம் ஆழ்வார்க்கு தெரியும். திருவள்ளவாழ் நடக்கிறது எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார்க்கு எல்லாம் தெரியும். அதனால ஆழ்வார்க்கு இன்னும் வருத்தம் மிக அதிகமா இருக்கும். உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். இந்த மாதிரி இருப்பு எங்கேயுமே இருக்காது, செய்தி குண்டத்துக்கு சமமான இருப்புல பெருமாள் இருக்கார் அப்படின்னா அப்போ இப்படி ஆசையா இருக்கும் இவருக்கு. அப்ப இவருக்கு ஆசையை அதிகமாகும் போல அதே சமயத்திலே தன்னை மிகவும் நலிய உள்ளே புகப்பெறாதே இருக்க உள்ள போய் சேவிக்க முடியாம இந்த தடுத்து நிறுத்திட்டாங்க. எத்தனை கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இது சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது. அப்போ அதனால ஆழ்வார்க்கு இன்னும் அதாலும் நோவுபட்டு ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ இன்னும் ஆசை அதிகமாச்சு. திருவள்ளுவாயிலே உள்ளே புகுந்து போய் நான் எம்பெருமானோடு கலந்து பரிமாறணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் தோழிமார்கள் நிஷேதிக்கிறார்கள். நீ நினைக்கிற இது ஈடல்ல என்று தோழிமார் நிரோதி ஆ நிற்க தோழிமார்கள் தடை செய்ய அவர்கள் ஒத்துண்டுதான். வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவர்களை ஒத்துக்கொண்டு ஆனால் திருவள்ளவாயிலே போய் எம்பெருமானை நான் என்று சேர்ந்து கலந்து பரிமாறு வேணும் அப்படின்னு அந்த தோழிமார்களை கூட்டு ஆழ்வார் அருளி செய்கிற பாசரம் இப்ப வரப்போகுது. தன் ஆர்த்தியை ஆவிஷ்கரித்து தன் துக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு நான் என்னைக்கு போய் எம்பெருமானை அடி சேர போறேனோ திருடி சேர போறேனோ என்பதாக தன் நிலைமையை எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக மிக ஆச்சரியமான ஒரு அவதாரி அந்யாவதேசத்தானே பேசுகிறார் அப்படின்னு. இதுல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய வைபவங்கள் மொத்தமே பல பாட்டில் இருக்கிறத பிள்ளை அழகா சேர்த்து வச்சத பார்க்கணும். அந்த திருவள்ளவாளுக்கு அனைத்தாக இருந்த ஊரில் திருச்சோலையும் திருச்சோலையாம் உத்தியானம் சொல்றத பிள்ளை சாதிக்கும் போது வெறும் சோலைன்னு சொல்லாமல் திருச்சோலை, ஏன்னா திருவள்ளவாழ் இருக்கிறது திருச்சோலையா தானே இருக்கணும். அதனால ஆழ்வாருடைய இதை பார்த்தோம்னா அதுவும் பிள்ளான் பார்த்தோம்னு சொல்லுவோங்களேன், எம்பெருமானுடைய அவதாரத்தையே திரு அவதாரம் அப்படின்னு முதல்ல பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் அவதாரம் அவதாரம் தான் சொல்றோம், அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் பெருமாள் அவதாரம் பண்ணா இருக்குல்ல, ஆனா பிள்ளான் எங்க பார்த்தாலும் திரு அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி வசுதேவன் திருமகனாராய் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். திரு வந்து எல்லா இடத்துலயும் சேர்த்துப்பார், பகவத் சம்பந்தம் இருக்கிறது எல்லாத்துக்கும் அந்த ஸ்ரீ அப்படிங்கிறது உண்டு. அப்ப திருச்சோலை அப்படிங்கிறார் அங்க இருக்கக்கூடிய திரு உத்தியானம் ஆழ்வார். இப்போ இந்த காலத்துல ஆழ்வார் தான் பஸ் ஸ்டாண்டு கூட திரு பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவார். ஏன்னா அந்த திவ்ய தேசத்துக்கு அந்த பெருமானுக்கு அந்த பெருமானை நம்மையும் சேர்த்து வைக்கக்கூடியது அது. அப்படி பார்த்தா அதையும் கொண்டாட முடியும், எல்லாத்தையும் கொண்டாட முடியும், அந்த பாவம் நமக்கு வேண முடியும். அதனால திருச்சோலை அங்குத்தை பரிமளத்தை கொண்டு புறப்படுகிற தென்றல் அப்படிங்கிற அங்கிருந்து வரக்கூடிய தென்றல் காட்டுறது சொல்லும் அது திருவள்ளவாயில இருக்கக்கூடிய வாசனையெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அது. அந்த மாதிரி வைதிக கிரியா கோலாகலங்களும் கோமதூமங்களும் மற்றும் உண்டான சம்பிரமங்கள் அப்படிங்கிறார். இது என்னென்ன சம்பிரமங்கள்னா ஆச்சரியமான பரபரப்புக்கான ஒரு வைபவம், ஆச்சரிய வைபவம் என்னென்ன இருக்கோ இது எல்லாம் இந்த பத்து பாட்டுமே வரப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவர் அங்கே போய் எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசை, ஆனா அங்க போக முடியல. ஆனா இதுக்கு துக்கம் அதனாலே மிக அதிகமாச்சு. எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் நாமே தனியா இருந்ததுக்கு பெரிய உற்சவம் நடக்கும். காஞ்சிபுரத்துல ஒரு சமயம் மிகப்பெரிய உற்சவம் நடந்தது, பிரம்மோத்சவம் தான் வழக்கம் போல. அப்ப அந்த சமயத்துல அதுல கலந்து பாராயணம் பண்றோம்னு ஆசையோட வர இருக்கார். அவர் ரெண்டு நாள பாராயணம் பண்ணார், மூணாம் நாள் அவருக்கு தீட்டு வந்துருக்கு. மூணாம் நாள் இன்னைக்குதான் கருட சேவை. இப்ப தீட்டு வந்துருச்சுன்னா கோயிலுக்குட்டே போகக்கூடாது, கஜசம்பத்தை தாண்டி போகக்கூடாது, இப்படிலாம் கணக்கு உண்டு இல்லையா. ஆனா கருட சேவையில பெருமாள் எப்படி சேவிக்கணும், கருட சேவையில பெருமாளோட பாராயணம் பண்ணணும், கலந்து பரிமாறணும் அப்படிங்கிறது உண்டு இல்லையா. உற்சவத்துல தூரத்திலிருந்து சேவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் கை கேடிய பரவர்கள்லாம் எம்பெருமானோட கலந்து அனுபவிப்பார்கள். அந்த மாதிரி கூடவே போய் பெருமாளோட கூடவே விடாது போய் பாராயணங்கள்லாம் பண்ணி பெருமாளோட கூடவே திரும்பி வந்து பெருமாளுடைய பிரசாதத்தையே காத்து அடுத்த உற்சவத்துக்கு தயாராகி இப்படியாக ஒரு சம்பிரமம் பரபரப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு ரொம்ப துக்கமாக, ஏன்னா தீட்டு வந்துட்டு அப்படினால கிட்ட போக முடியாதுங்கிறதுனால அவர் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படின்னு அவர் அங்கே தள்ளி நிக்கிறார். ஆனா அவர் ஆசையினால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, இந்த எம்பெருமான் பாராயண கோஷ்டி எல்லாம் போன அப்புறம் அவர் அதையெல்லாம் கேட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கார். பெருமாள் 10 கிலோமீட்டர் போனா இவரும் 10 கிலோமீட்டர் போனார். இவர் பாராயணம் பண்ணக்கூடாது, அதனால பாராயணங்கள்லாம் பண்ணல. ஆனா கூட என்ன அப்படின்னு கேட்டானா, அதோ கொடியில போறாரு பெருமாள் அவரை பார்த்துட்டு அந்த வாத்தியம் ஓசை இருக்கலையோ அந்த ஓசையை கேட்டுட்டு இங்க வேத பாராயண கோஷம் இருக்கலையோ இந்த கோஷத்தையும் காதுல போட்டுட்டு எத்தனை மனுஷர்கள் எல்லாம் போறா, யானை எல்லாம் எப்படி போறது அப்படின்னு அதெல்லாம் பார்த்து கொண்டு அந்த கொடையோடு கூட பெருமாள் ஏழுகிறதையும் தூரத்திலிருந்தே நான் பார்த்து திட்ட போய் அபசாரங்கள்லாம் படாமல் தூரத்திலிருந்தே பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக இந்த தூரத்துல இருந்து அது அந்த அனுபவம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கிறது. ஆனா கூட உள்ளுக்குள்ள என்ன கஷ்டம்னா, இப்படி பண்ணிட்டாரு பெருமாள் இப்படி தனக்கு கல்யாணம் தனக்கு வந்து இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியாதபடி எம்பெருமான் இந்த மாதிரி தன்னை வச்சுட்டேன் ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டம் இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் அதிகமாகலாம். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு எம்பெருமானோட சேர்ந்து இருக்க முடியலையேன்னு ஒரு கஷ்டம் இருக்கச்ச, இதெல்லாம் வரும்போது இன்னும் அந்த சோகத்தை அதிகரிக்கலாம் அதிகமாகும் போலாம். அப்போ தோழிமார்கள்லாம் அதனால அங்கேயே கோயிலெல்லாம் பாக்குற, ஆனா தோழிமார்கள்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்ச. இப்படியாக ஆழ்வார் வந்து தோழ்வார்களை குறித்து அறிவிச்சுக்கிறார். நான் இன்னைக்கு போய் உடனே போகல, அவள் மீறி போகல. நான் என்னைக்கு போய் அந்த திருவள்ளுவர் எம்பெருமானை சேர போகிறேனோ அப்படிங்கிற திருப்புலியில் நின்றும் திருவள்ளவாழுக்கு என்று நாளடி நடந்தவாறு பலகாணி பிறந்து அவசன்னரானார் என்கிறதாக உமாம் அன்றைக்கே ஆழ்வாருக்கு இப்படியும் ஒரு பாவனா விசேஷம் நடக்கிறதை சொல்லுகிறதாக உமாம் அப்படிங்கிற இல்ல ஆழ்வார் திருவள்ளவாழுக்கு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்திலையும் கேட்பா பொதுவா. ஏன்னா ஆழ்வார் இருக்கிற இடத்துல பெருமாள்லாம் வந்த இது என்ன கேட்டா போகல, போகணும்னு நினைச்ச, ஆனா உடம்பு போக முடியாது அப்படின்னாலே ஆழ்வார் கஷ்டப்பட இந்த மாதிரி பாவனையில சொல்றாரு ஒரு நிர்வாகம். இன்னொன்னு என்ன கேட்டா எல்லாமே மனசுனால்தான் நினைக்கிறது, மொத்தமுமே மனசுனால்தான் நடக்கிறது, பாவனை தான். எம்பெருமான் வந்து கிட்ட சேவை சாதிக்கிறான், அப்ப ஆழ்வார் போறதும் மனசுனாலே போற, ஆனா போக முடியாம மனசுனாலே இருக்க அப்படிங்கிறதாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விரகத்தாலே முன்பே துக்கியான் என்ற தன்னை அவ்வூரில் உத்தியான மந்த மாறுதாதிகளும் தப்பியா நிற்க செய்து தன்னை நிரோகியா நிற்கிற சுகைகளை குறித்து தன் ஆர்த்தியை ஆவிஷ்கரிக்கைக்காக உத்தியாதிகளை சொல்லுகிறாள் அப்படிங்கிற ரொம்ப விரகத்துல இருக்கக்கூடியவர் ஆழ்வார். இங்கேயும் ஒவ்வொரு பாட்டிலையும் தோட்டம் முதலானதெல்லாம் சொல்ல போற. ஆனா ஆழ்வார்க்கு ஏற்கனவே துக்கம் இருக்கு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தோட்டங்கள் சிரிப்பதை முதலானதெல்லாம் இன்னும் துக்கத்தை அதிகமாக்கிட்டு இருக்கு. தோழிகள்லாம் வந்து தடுத்து நிற்கின்றிருக்கா, அதனால தன் கஷ்டத்தை அவருக்கு சொல்லணுங்கிறதுக்கா இந்த மாதிரி நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன், இந்த தோட்டங்கள்லாம் இன்னும் என் கஷ்டத்தை அதிகமாக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ போய் திருமணம் சேர போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா ஆழ்வார் தான் இப்ப பிரிஞ்சு துக்கத்துலான்னு இருக்காரியா இந்த தோட்டங்களை எல்லாம் பாடினா கேள்விடும், தன்னுடைய பிரிவு துக்கத்தை அதிகமாக்கக்கூடிய தோட்டங்கள் அப்படிங்கிற நினைவுனாரு அவற்றை எல்லாம் பாடுகிறார் அப்படின்னு வச்சு. அதனால இப்ப இந்த திருவாய்மொழி இருக்கு இல்லையா, வானே நோக்கு நல்லி அப்படிங்கிற திருவாய்மொழியில எம்பெருமான் வந்து எம்பெருமானுடைய திவ்ய குணம் ஒண்ணு சொல்லுகிறார், அதாவது அத்தியாசன்ன ஸ்மிதானாம் நவதி ஹரி ருதி பிராககாரேகே சமூகா. அந்த திருவள்ளுவாடி எம்பெருமானால் தன்னுடைய ஆசிரியர்களுக்கு சமீபத்திலே வந்து சேவை சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் துக்கப்பட்டாலும் சுகம் வரும், அவர்கள் துக்கம் எல்லாம் போக முடியாத தன்னையும் தன்னுடைய வைபவத்தையும் காட்சி அருளக்கூடியவன் எம்பெருமான். ஆழ்வார்க்கு இதனால துக்கம் அதிகமாச்சு அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் எம்பெருமான் முதல்ல இந்த அனுகிரகத்தை பண்றாங்க திருவள்ளுவாடி எம்பெருமான் காக்கவே தானே ஆழ்வார் வந்து அங்க போகணும்னு ஆசைப்படுற, அங்க போகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஊர் வைபவங்கள்லாம் ஆழ்வார்க்கு தெரியவே தானே அவருக்கு கொஞ்சம் துக்கம் பிரிவு துக்கம்ங்கிறது அதிகமா இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த பிரிவு துக்கம் அப்படிங்கறதே கூட பிற்காலத்துல சுகம்தான் இருக்கும், அதனால சேர்ந்தப்பறம் இது சுகமா தான் இருக்கும். அதனால இப்ப என்ன சொல்றாரு கேட்டான்னா எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு சமீபத்திலே இருக்கக்கூடியவன், அத்தியாசன்னா மிகவும் சமீபத்திலே இருக்கக்கூடியவன், சமீபத்திலே தன் வைபவங்களை எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடியவன், அவர்களுக்கு சேவை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறத சொல்றாராம். அத்தியாசன்னா ஸ்ரீதானாம் பவதி ஹரிஹி இதி பிராக காரே சமூகா. திருவள்ளுவா எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு ஆர்த்தியெல்லாம் தீரும்படி அனைத்தாக வந்தியா நிற்கிறான், அனைத்தாக பக்கத்துல பக்கத்துல வந்து இருப்பவன். அதுவும் திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை கேட்கணுமா, சீவை குண்டத்துல இருந்து நாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேவை சாதிக்கிறான் இல்லையா, அதனால எம்பெருமான் பக்கத்திலே வந்து விசேஷம். நீங்க நம்ம கஷ்டப்பட்டா போறோம், மனசுனால கஷ்டம் இருந்தா போறோம், எம்பெருமான் பக்கத்திலே வந்து இருந்து விசேஷமாக அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் பாசம் மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் வெளிய வானார்வன் கமுகும் மதுமல்லிகையும் கமலும் தேனார் கோலைகள் சூழ் திருவல்லவாள் உறையும் கோணாரை அடியேன் அடி கூடுவது என்று கொலோ. மான் போன்ற திரு கண்களை உடைய பெண்களே தோழிகளே, நான் மிகுந்த பாவம் செய்தவள், எம்பெருமானோடு சேர்ந்து இருக்காமல் துக்கப்படும்படியான மகாபாபத்தை செய்தவர், என்னுடைய துக்கம் இன்னும் அதிகமாகும்படியாக நல்ல மல்லிகை கமலும் சோலைகள் எல்லாம் அந்த ஊரிலே இருக்கின்றன. வானார் சோலைகள், வான் வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய சோலைகள், அது மாத்திரம் இல்ல பாக்கு மரங்கள், மது மல்லிகைகள், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த தேனார் சோலைகள் தூ திருவள்ளவாயிலே இருக்கக்கூடிய சுவாமியான எம்பெருமானை அடியேன் திருவடி சேர்வது என்றோ, இன்னும் எத்தனை நாளைக்கு பின்பு அது கிடைக்கப் போகிறதோ என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். தோழிகள் கிட்ட மானே நோக்கு நன்றி அப்படின்னு தோழிகளை கூப்பிடுற, மான் போலே நோக்கு பார்வை, மான் போன்ற பார்வையினுடைய நல்லிய நல்லவர்களே, அதாவது எனக்கு சிநேகிகளே, என்னுடைய தோழிகளே என்ற அர்த்தம். மானே நோக்கு நல்லீர் அறிவு மான் போன்ற பார்வை உடையவர்களே அப்படின்னு எதுக்காக சொல்றாரு அவர்களே அப்படின்னா, உங்களுடைய பார்வை அழகா இருக்கா மாதிரியாக நான் திருவள்ளவாயிலே போய் புகும்படி உங்கள் கண்ணாலே குளிர நோக்கி கடாட்சிக்க வேணும் என்று கருத்து. உங்கள்லாம் எனக்கு கடாட்சம் பண்ணணும், அழகான பார்வையோட இருக்கங்களும் இல்லையோ, அப்ப நான் போய் திருவள்ளவாயில் போய் எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக நீங்கள் எனக்கு ஒரு குளிர கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக மானை நோக்கு நன்றி என்று சொல்வார். இல்ல இன்னொரு அர்த்தம் கூட சொல்றேன், சாட்சா சுவாமி விரகத்தாலே நோவுபட்டு தோலை அருகிலே ஈடுபட்டும் நம்முடைய இடவச்சனங்களாலே கிளானையாயும் இருக்கிற இவளுக்கு நம்முடைய நிஷேத வச்சனம் செவிப்படுவாகில் இவள் மோகிக்கும் என்று நிஷேத காரியம் தோன்றும்படி காதராட்சிகளாய் கொண்டிருக்க காந்தியாலே மானே நோக்கு நல்லீர் என்கிறாள். அதாவது என்ன கேட்டா, தோழிமார்கள் எல்லாம் இவளை தடுத்தார்கள் அப்படிங்கிறது இல்ல, இல்ல தோழிமார்கள்லாம் வாயால் தடுக்க முடியலையா, ஏன்னு கேட்டா ஏற்கனவே துக்கத்தில் இருக்கக்கூடியவர் நாம போய் இப்படி தடுத்தாலும் எங்க போகக்கூடாது அப்படின்னா சொன்னா இன்னும் துக்கம் அதிகமாகுமே, கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறாராம். அதே சமயம் இவர்கள் மனசுல அதுதான் இருக்கு, அதாவது இந்த நாயகியை நாம் வந்து திருவள்ளுவாள் போக விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. அதனால இவர்கள் விஷயமே தோன்றும்படியாக கண்ணில் ஒரு பயத்தோட இருக்காங்க, அதாவது வாயால எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதே சமயம் சொல்லாமையும் இருக்க முடியல. அப்படி இருந்தா அந்த நிலைவுங்கிறது கண்ணில் தெரிஞ்சுக்கும், ஒரே எந்த ரொம்ப சங்கடத்தோட ரொம்ப பயத்தோடு இருந்துருவா கண்ணில். அப்போ அந்த மாதிரியாக ஒரு கண் பார்வையினாலே பார்த்தான்னா அந்த கண் பார்வையை பார்த்தாலே இவா ஏதோ பயத்துல இருக்கா அப்படின்னு தெரியுது. என்ன பயம்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையில வந்த பயம்தான். அதனால அப்படி இருக்கிற அவர்களை பார்த்து மானையை நோக்கும் நல்லி, ஏன்னா மான்கிறது எப்படின்னு கேட்டா எப்பவுமே மருந்த பார்வையை உடையது, அதாவது ஒரு பயத்தோடு கூடிய பார்வையை உடையது. மானுக்கு எப்பவுமே காட்டுல மானுகளுக்கு எப்பவுமே பயம்தான், மற்ற மிருகங்கள் எல்லாம் மானம் அடிச்சிடும், சிம்மம் புலி அப்புறம் ஓனாய் நரின்னு என்னென்ன இருக்கோ எல்லா மிருகங்களுக்குமே மான் வேட்டைங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுலபமா அடிச்சு போட்டுடலாம், நிறைய மாம்சமும் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து அது. பயப்பட்டு பயப்பட்டே ஜீவனம் நடத்துறங்கிறதுக்காகவே பகவான் மான சிருஷ்டிச்சிருக்கான், எத்தனையோ ஒரு ஒரு சிருஷ்டி இருக்கு இல்லையா, மாம் சிருஷ்டி மொத்தமே அது ஜீவனத்தை பயந்து தான் இருக்கும். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது சத்தம் கேட்டா உடனே ஓடும், கூட்ட கூட்டமா இருக்கும், உடனே ஓட்டமா ஓடினா கூட ஏதோ அந்த மிருகங்கள்லாம் வந்து மான சுலபமா பிடிக்க முடியும், இதுக்கு எதுக்கெல்லாம் தெரியாது, எதிர்கனவு பலம் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால குடிக்கிட்ட மாட்டின மான் மாதிரி, சிங்கத்துக்கிட்ட மாட்டின மான் மாதிரி எல்லாம் சொல்லாது, அந்த மாதிரி மாட்டினா மாட்டினா வேற எது கிடையாது, அப்படி இருக்க பயப்படாம எப்படி இருக்க முடியும். அது ஒரு விதத்துல பார்த்தா வீட்டுல இருக்க வேண்டிய மிருகம் மான்கிறது, ஆனா அது காட்டுல இருக்கு. இந்த துஷ்ட மிருகங்களோடு கூட ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய மானும் காற்றல் தான் இருந்துருக்கு, அது வீட்டில் இருக்க முடியாது. அது வந்து பயப்பட்டு பயப்பட்ட ஜென்மங்கிறதுக்காகவே அப்படி ஒரு சிருஷ்டி, பயப்பட்டே வாழ்க்கை முழுக்க பயந்தே இருக்கணும், பயந்தே வாழ்க்கையை தள்ளக்கூடிய ஒரு சிருஷ்டி அது. அந்த மாதிரி அப்போ அதனுடைய பயங்கிறது அதனுடைய கண்ணில் எப்பவுமே தெரியணும். அந்த மாதிரி ஒரு கண் இவர்களுக்கு இருக்கான், ஏன்னா மான் மாதிரி பயந்ததன் மானே நோக்கு நல்லீர் மான் போன்ற நோக்கை உடையவர்கள் கடாட்சத்தை உடையவர்கள், அப்போ இவர்களும் பயந்திருக்கிறார்கள், எதுக்காக பயந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதான் சொல்ற தாங்கள் சொல்ல வந்ததை சொல்ல முடியல அவர்களுக்கு. இவனை தடுக்கணும், ஆனா தடுத்தா அவங்களுக்கு துக்கம் அதிகமாகுமே அப்படின்னு, ஆனா தடுக்காம இருக்கவும் முடியல. அதனால அவர்கள் ஒரு விதத்துல பயணம் இருந்தாலும் அது அவர்களுடைய கண்களிலே தெரியறதான். அதனால மானே நோக்கு நல்லி வைகளும் வினையே மெலிய, வினையேன்னா நான் பாபம் பண்ணவன் பாபம் பண்ணவள் இந்த அர்த்தம். என்ன கேட்டா எம்பெருமானை சேர முடியலையே, எம்பெருமானை பற்றி தெரிந்தும் அவனோடு சேர முடியாமல் துக்கப்படும்படியாக அந்த அளவு பாபங்களை உடையவனான் அப்படின்னு. வினையேன் வைகளும் வினையேன் மெலிய, வைகம் எப்பொழுதுமே இந்த பாபத்தை பண்ணனான் மெலிய மெலிந்து போகும்படியாக திருவள்ளுவர் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. தான் வெளிந்து போகும்படியாக தன்னுடைய பூதியில் தான் சேவை கொடுக்கிறான். வானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய, வானார்வன் கமுகும் மதுமல்லிகையும் கமலும். ஆகாசம் வரை பரவி இருக்கக்கூடிய கமுகு அப்படின்னா அந்த பாக்கு மரங்கள், அப்புறம் மதுமல்லிகை தேனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கான். வானார்வன் கமுகும் மதுமல்லிகை கமலும் அப்படின்னார். ரெண்டையும் சேர்த்து சொன்னார் பாருங்க, அதாவது வானார் ஆகாசம் வரை பரவி இருக்கிற வன் கமுகுங்கிற வன் அப்படின்னா வள்ளல் தன்மை புரிந்தியன்னு அர்த்தம், உதாரமான அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன பண்றதா, அந்த பாக்கு மரம் இருக்கு, அது பக்கத்துல மல்லிகை கொடி இருக்கு, இந்த மல்லிகை கொடி படர்வதற்கு ஒரு நல்ல மரம் வேணும். அப்ப பாக்கு மரம் தானே தன்னையே கொடுக்கறதாம் அந்த மல்லிகை கொடிக்காக. நீ வந்து என்னை ஆசிரியத்து படர்ந்து இருந்து கொள் அப்படின்னு சொல்றதா, அப்படி ஒரு வள்ளல் தன்மை அதுக்கு இருக்கு, அந்த ஊர்ல பாக்க மரத்துக்கு இருக்கு, ஆனா அங்க இருக்க பெருமாளுக்கு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தங்களை சேர்ந்த மல்லிக் கொடிகளுக்கு தங்கள் உடம்பை குடுக்கையாகிற ஔதாரியத்தை உடையவரான இத்தால் நமக்கு அவ்வூரில் எம்பெருமான் தன் உடம்பை தர வேண்டும் என்று அபிப்பிராயம் தோற்றுகிறது. வானார் வன்கமுகும் வன்கத்துக்கு தன் தாக்கலை சாதிக்கிற, எப்படி அந்த ஊர்ல பாக்கு மரம் நடந்துகிறதோ அதை பார்த்து எந்திரமான் நடந்துகிற அந்த மது மல்லிகை கொடிக்கு தன் உடம்பையே கொடுக்கறதாம், இதுல படர்ந்து இருந்துக்கோ அப்படின்னு வள்ளல் தன்மையோடு கொடுக்கறதாம். அதே மாதிரி எந்திரமானம் வள்ளல் தன்மையோடு கொடுக்க வேண்டாமோ என்பதாக. வானார்வன் கமுகும் மதுமல்லிகையும் கமலும், மதுமல்லிகைனா தேனோடு சேர்ந்த மல்லிகை, அதெல்லாம் இந்த வெறும் மல்லிகை நல்லா இருக்கும், மது மல்லிகை அதுவும் இந்த விரக்ஷத்தோடு சேர்ந்து இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கமுகோட்டை சேர்த்தியாலே மது செந்தினியான மல்லிகாலதைகளும் நான் எம்பெருமானோடு சம்சேஷிக்கப்பெறாதே வாடான் என்றேன் எங்கே தோற்றுகிறது. இந்த மது மல்லிகை பார்த்தாலும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு, தேனை சொரியுது ஆனந்த தேன். என்ன காரணம் கேட்டா அதோடு சேர்ந்து இருக்கிறது, பாக்கு மரத்தோடு சேர்ந்து, ஆனால் நான் பாருங்க எம்பெருமானோடு சேராமனாலே கட்டப்பட்டிருந்திருக்கேன் என்பதாக அர்த்தம். வானார் வன்கமுகம் மதுமல்லிகையும் கமழும், அதெல்லாம் நல்ல வாசனையோட இருக்கு. தேனார் சோலைகள் திருவள்ளவாள், தேனாலே நிரம்பிய சோலைகள் இருக்கக்கூடிய திருவள்ளவாள்ங்கிற திவ்ய தேசத்திலே திருவள்ளவாள் உரையும் கோணாரே, திருவள்ளவாள் இருக்கக்கூடிய கோன் கோன்னா சுவாமின்னு அர்த்தம். திருவள்ளுவர் நகரத்திலே நிரந்தர வாசம் பண்ணுகிற எம்பெருமானுடைய திருவடி வெள்ளி அப்படிங்கிற அந்த கோணாரை அந்த சுவாமியை அடியேன் அடி கூடுவது என்றுகளோ. கோன் அப்படின்னா சுவாமி, கோனார் அப்படின்னு ஆறுங்கிறது மரியாதைக்காக சொல்றது. அப்படிப்பட்ட சுவாமியை அடியேன் அடி கூடுவது என்றுகளோ, நான் நெல்லிக்க அவனுடைய திருவடியில தாசனான நான் அங்க போய் சேரப்போகிறேன். அடியேன் கல்யாண குணஜிதையாய் அடியேன் என்கிறாள், ஏன் அடியேன்னு சொன்னார்னா அந்த திருவள்ளுவாள் எம்பெருமானுடைய சேவையை பார்த்து தன்னை எழுதி கொடுத்துருக்கலாம், நான் தாசன் தாசன் தாசி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கலாம். அதனால நான் சொல்லாமல் அடியேன்னு சொல்லுகிறார். அந்த கல்யாண குணத்துல ஈடுபட்டு எம்பெருமானுடைய வைபவத்திலையும் சௌந்தர்யாதிகளிலும் ஈடுபட்டு அடியேன் அப்படின்னு சொல்லி, அடியேன் அடி கூடுவது திருவடிகளிலே சந்தேகிப்பது என்றைக்கோ அப்படிங்கிறார். இன்னும் எத்தனை நாளுக்கு பின்பா இருக்கிறதோ என்று துக்கன் திசையாய் சொல்லும்படி, இன்னைக்கு சேரப்பெறணும் இல்லை எத்தனை நாள் கழித்து சேரப்பெறணும், அதுக்கு நான் எப்படி தாங்கி நிற்க போறேனோ என்பதாக அர்த்தம். தேனால் கோலைகள் திருவள்ளவாள் உரையும் கோணாரை, அடியேன் அடி கூடுவது என்றுகொளோ என்றுகள் தோழி மீறுகாள், எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ பொன்சிகள் புன்னை மகள் புதுமாத விமீதனவி சென்றல் மனம் கமழும் திருவல்லவாழ் நகரும் நின்ற பிரான் அடி நீரு அடியோம் கொண்டு தோடுவதே தோழ்வீர்கள். எம்பெருமானிற்கு பிரிந்து இருக்க முடியாத என்னை நீங்கள் எதற்காக தடுக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எம்பெருமான் பொன்திகள் பொன்னாலே கனகத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய ஒரு புன்னை மரம், அதிலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதுக்கப்புறம் குறுக்கத்தி பூ முதலான புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களிலே மேலே மெதுவாக தவழ்ந்து கொண்டு வரக்கூடிய தென்றல், அந்த புஷ்பங்களுடைய வாசனையை அடித்துக் கொண்டு வர அப்படி தென்றல் மனங்கமலும் திருவள்ளுவர் நகரும் நின்ற பிரானான எம்பெருமான் அவனுடைய அடி நீரு, அதாவது பாதரேனும் ஸ்ரீபாதரேனும் சொல்வாளே அதை அடியேன் என்றுதான் கூறிக்கொள்ளப் போகிறேனோ, அடி நீரு அடியேன் கொண்டு கூடும் நாள் என்றோ என்பதாக இந்த பாட்டுக்கார் என்று கொள் என்று நான் சேரப்பேன். தோழிமீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, என்னை எதுக்காக நலிந்துன பீடித்து நிற்கும், என்னை கஷ்டப்படுத்தி இங்கே எப்படி இருக்குங்கோ, என் பிரகதியை அறிந்திருக்கிற நீங்கள் என்னை ஆசிரிப்பியாதே நலிந்து என்ன விருத்தி பண்ணுகிறோர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இங்கே நாயிகா பாவத்திலே ஆழ்வாராக இந்த திருவள்ளுவர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் அதை அவர்கள் ஒத்துக்கல. அப்ப சொல்ற நான் சொல்றதே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறங்கோ, என்னை தடுக்கிறங்கோ, ஏன் எப்படி என்னை படாதபாடு படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா, அதான் அர்த்தம். எம்மை நீர் நலிந்து என் செய்கிறோ, நீங்க என்ன காரியம் பண்றோம், எதுக்காக என்னை இப்படி ரொம்ப மட்டும் மேலும் மேலும் வாட்டுகிறீர்கள், எனக்கு ஆஸ்வாசம் பண்ணி உண்மையில பார்த்தா என்னை திருவள்ளுவாரில் போய் சேர்த்து வைக்கணும், இல்லை எனக்கு ஆஸ்வாசம் ஆகணும், ரெண்டும் இல்லாமல் என்னை தடுத்து நீங்க என்ன காரியம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு. என்றுகள் தோழிமீர்கள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ, என்ன செய்கிறீர்கள், எனக்கு சகிகளான உங்களுக்கு உச்சிதம் என்று, நீங்கள்லாம் தோழிகள் தானே இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. பொன்திகள் பொன்னை மகள் புது மாதவி மீதனவே அப்படிங்கிற சொர்ணம் போலே இருக்கக்கூடிய புன்னை மரமா, புன்னாக புஷ்பம் சொல்லுவோம். பொந்திகள் பொன்னை மகள், மகள்னா மகிழம் புஷ்பம், அப்புறம் புது மாதவி அப்படின்னா புதுசாக வரக்கூடிய மாதவி புஷ்பம், அதாவது குறுக்கத்திப்பு, இது மேலெல்லாம் அப்படியே காற்று படறதா, காற்று வீசும் போது இந்த புஷ்பங்கள் மேலெல்லாம் வீசி அப்படியே மேல வந்து ஆழ்வார்கிட்டையும் வந்து வீசலாம். அப்ப தென்றல் மலங்கமரும், காற்று நல்ல வாசனையோ மலை மார்க்கம் இருக்கலையோ அது நல்ல வாசனையா இருக்கு. பொந்திகள் பொன்னை மகள் புது மாதவி மீதனவி, இந்த மேலாம் போய் அணவி அப்படிங்கிற இதையெல்லாம் அணைந்து கொண்டு காற்று விதிக்கிறதா. தென்றல் மனம் கமழும் திருவல்லவாழ் நகருள் நின்ற பிரான், தென்றல் இருக்கே அது நல்ல மனம் கமழும், நல்ல வாசனை வீசும்படியாக இருக்கக்கூடிய திருவள்ளவார் அந்த நகருளே நின்ற பிரான் எம்பெருமான். பிரான்னா மகோபகாரகன் அப்படின்னு அர்த்தம், நமக்கு பெரும் உபகாரத்தை சென்றவன். அந்த உபகாரனான எம்பெருமானுடைய அடி நீரு, அவனுடைய திருவடி, அந்த திருவடி கீழே இருக்கக்கூடிய பொடி, திருவதி பொடி, அது எனக்கு எண்ணிக்கை கிடைக்கும். அடி நீரு கொண்டு அடியோம் கொண்டு சூடுவதே அப்படிங்கிறார், அவனுடைய அடிநீர் கொண்டு சூடுவதே, அது எண்ணிக்கை என் தலையாலே தாங்கிக் கொள்வேன், எந்த நாளோ அது இப்போது கிடைக்கும், எத்தனை நாள் கட்டு கிடைக்க போகிறதோ, எனக்கு அது எப்போது கிடைக்க போகிறதோன்னு ரொம்ப உற்சாகத்தினாலே சொல்ற. பொந்திகள் புன்னை மகள் புது மாதவி மீதனவி தென்றல் மணங்கமலும் திருவல்லவாழ் நகருள் நின்ற வீரான் அடிநீரு அடியோம் கொண்டு சூடுவதே, அவனுடைய திருவடி நீரினை அடியோம் என்று போல் சூடுவது, என்று நான் வந்து அதை நான் சூடி கொண்டிருப்பேன் அப்படிங்கிறதாக சொல்றார். சூடுமலர் குடநீர் என்பதாக அடுத்த பாட்டு. அதுக்கு முன்னாடி சுவாமி தேசிய ஸ்லோகம் பார்க்கணும். தேவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சுவாமித்வாது சம்ஸ்கிருதானாம் உபகரணரசாத் சேஷ்ட சம்ஸ்லேஷகத்வாத் சர்வாஸ்வாதத்வ பூம்னா கபட வதுதயா தாருணாவர்த்தகத்வாது திவ்யஸ்தானோபசத்யா பிரமதரி பரணாச்சாபி நாராயணத்வாது அத்யாசன்னஹ ஸ்ரிதானம் பவதி ஹரிதி பிராஹ காரேஸ்தனூஜஹ. தன்னுடைய அடியார்களுக்கு அருகிலே இருந்து அனுகிரகம் பண்ணுவதாக எந்திரவான் நிற்கிறான் அப்படின்னு நீங்க சொல்ல போற இந்த முதல் பாட்டுல சுவாமித்வாது நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறவன் திருவள்ளுவாள் பெருமானை சொல்லிட்ட திருவள்ளுவாள் உரையும் கோணாரை அப்படின்னு அழகா சொல்ற பாருங்க. கோன்னா சுவாமி ஆறு மரியாதைக்காக சொல்லுது. திருவள்ளுவாள்ல இருக்கக்கூடிய சுவாமியாக இருக்கக்கூடிய எந்திரவான் அப்படின்னு அர்த்தம். சுவாமியாக திருவள்ளுவாள்ல சுவாமியா வந்து இருக்கிற அப்படின்னால்தான் நமக்கு வந்து அத்தியாசம்னா நமக்கு பக்கத்துல வந்து சேவை கொடுக்குறான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. சுவாமித்வாது சம்ஸ்கிருதானாம் உபகரணரசாது சம்ஸ்கிருதானாம் தன்னையால் ஆசிரித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய உபகாரம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது அதையும் சொல்ற. திருவள்ளுவாள் நகருள் நின்ற பிரான் அப்படின்னு சொல்ற. நின்ற பிரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் வந்து திருவள்ளுவாள் நகரிலே இருந்து நமக்கு பரம உபகாரம் பண்ணிட்டு இருக்கான், தன்னையே கொடுத்துருக்கான் அப்படின்னு ஆசிரியருக்கு அநேக விதமாக உபகரிக்கும் அவனையாகியாலும் அப்படின்னு. அப்போ அந்த அளவு உபகாரம் செய்பவன். இதுல முதல் பாட்டுமே திருவள்ளுவாள் நகரில் வேளார் கோவைகளுக்கு திருவள்ளுவாள் உரையில் கோணாரை அப்படின்னார். இரண்டாவது பாட்டுல திருவள்ளுவாள் நகரில் நின்ற பிரான் அப்படின்னார். பிரான்னா உபகாரகன் அர்த்தம். அதை வச்சிருந்து சமைச்சிருந்தானா உபகரண ரசாது அப்படின்னு எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுங்க. என்ன இருக்க முடியாது நம்ம இருக்கிறது முடிச்சுதான். அதனாலதான் அத்தியாசம்னா நமக்கு எல்லாம் பக்கத்தில் இருப்பதாக எதிர்பார்த்துதான் அப்படின்னு சொன்னார். இப்படி ரெண்டு பாட்டினுடைய காரணம் சுவாமித்வாது சம்ஸ்கிருதானாம் உபகரணா இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும். மேலே தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாவற்றினாலும் அத்தியாசங்கள் சித்தானாம் பௌத்தி ஹரிவிக்கு தாக காரே சந்தா திருவள்ளுவா இந்திரமான் ஆர்த்தியிலிருக்கு ஆர்த்தி எல்லாம் தீரும்படிய அருகிலே வந்திருப்போம் அப்படின்னு இதனுடைய காரணம். ஆழ்வார் இந்திரமான் ஆர் தேசியன் திருவதிகளே சரணம்.